வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்கும் நலாவுக்கும் வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்கும் தான் வணக்கம். நான் பறை கொட்ட தோல் தந்த மாட்டுக்கும் தான் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். புத்தம்புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, ரத்தம் எல்லாத்தையும் குடிக்கும் தாண்டவ கோனே. தப்படுத்தி அடிக்கையிலே தாண்டவ கோனே, என் நெத்தியிலே இடி இடிக்கும் தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. புத்தம் புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, ரத்தம் எல்லாத்தையும் பிடிக்கும் தாண்டவ கோனே. தப்படுத்தி அடிக்கையிலே தாண்டவ கோனே. மாட்டு வாழ புடிச்சி மாட கோளம் கடந்து தாமர பூ பறிச்சு தந்தேன் ஐயா எம்மச்சினிக்கு. ஆமஞ்சி வீரட்டுக்குள்ள மயில கால அடக்கி தங்க செயின் எடுத்து தந்தேன் ஐயா என் தங்கத்துக்கு. ஏன் ஆனந்திக்கு புடிக்கு முன்னு ஆலமர பொந்துக்குள்ள ஆதியிலே புடிச்ச கிளி ஆதியிலே பறந்துடுச்சே. ஏன் பச்சை கிளி அது பறந்த பின்னேன் நான் ஒத்த கிளி நாள செத்த கிளி. குதிக்க பாஞ்சி பூடிச்சானே பாளையத்தான் அந்த ரங்கசாமி. நேத்து நனவாக நாள கனவாக இன்று என் காலடியில் நழுவுதடா மனமுருகுதடா. வந்த தேதி சொன்னதுண்டு, வாழ்ந்த தேதி நெஞ்சில் உண்டு, போகும் தேதி எந்த தேதி ஊரில் யாரும் சொன்னதுண்டா. போகும் தேதி என் போல் கண்டாருண்டா, அதை கண்டு கொண்ட நாம் கடவுள் தாண்டா. பறை பறை பறை பறை பறை பறை பறை பறை விலங்கு விரட்ட பிறந்த பறை, கை விலங்கு ஒடிக்க ஒலிக்கும் பறை. கடைசி தமிழன் இருக்கும் பறை, காதில் ஒலிக்கும் பழைய பறை, வீரப்பறை வெற்றி பறை, போர்கள் முடிக்கும் புனித பறை. பயிறு கட்டி கடலின் அலையை நிறுத்த முடியுமா? விரலை வெட்டி பறையின் இசையை முடுக்க முடியுமா? இது விடுதலை இசை, புது நீர் கொள் இசை, வேட்டையாடி வாழ்ந்த எங்கள் பத்தனின் இசை. என் பாட்டேன் முப்பாட்டங்களோட போய் சேரப்போறேன். இப்ப நான் மறுபடியும் அம்மா கற்பப்பையிலேயே படுத்துக்கிட்டேன். எல்லாரும் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப தெரியுமாமே ஒரு இருட்டு, அது இப்ப எனக்கு தெரியுது. கதகதப்பா இருக்கு. நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டா? பத்திரமா பாத்துக்குங்க என் பறைய. ஏ அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் தாண்டவ கோனே, ஏ தப்பு சத்தம் கேட்டிடுமா தாண்டவ கோனே.